வந்தவிட ஒரு உறவுன்னு சொல்லிக்கிட யாரும் இல்ல, யாரும் இல்ல. வாக்குப்பட கடைச்சா விருமாண்டி சாட்சி சொல்ல சந்திரே வருவாண்டி சாதிசனம் எல்லாம் அவன் தாண்டி கேட்ட வரம் உடனே நம்ம பார்த்து சோடி சேருது சேர்த்து வச்ச காத்த துதி பாடுது சுதி சேருது கழுத்து மணி கேக்கையில நமக்கு அது கோயில் மணி ராத்திரியில் புல்வெளி நனைக்கும் பனி போத்திக்கிற நமக்கு அது மூடு துணி சாமியா. நூறு சென்மம் கூட போதுமா? நூறு சென்மம் நமக்கு போதுமா? வேற வர ஏதும் கேப்பமா? சகாவரம் கேப்போம் அந்த சாமிய, அந்த சாமிய. ஆகாசமான போதிலும் என்ன ஒரு எடுத்த போதிலும் சேர்ந்தேதான் பொறுக்கணும் இருக்கணும் கலக்கணும் உன்னை விட இந்த விட